நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. மங்கை மான் விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, மங்கை மான் விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன. தாண்டி என்னுடன் வசனை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும். நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும். இழைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை. நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். நிலவில் வெற்றி தரள நீர்வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா. யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன, ஒரே ஒரு தீனை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, ஒரே ஒரு தீனை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன. செம்பூலம் சேர்ந்த நீர் துளிப்போம் அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. பொய்கையாடுகையும் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. பற்றை திங்களில் நெற்றி தரள நீர்வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயே.